بسم الله الرحمن الرحيم. في الدرس الماضي أخذنا النواصب التي تنصب نعم بأن منمرة، كم هي؟ ستة. تفضل. حتى ثلاثة لم لم كي لم تعليم. لم كي لا لم كي كي يدخل في الأربعة التي تنصب بنفسها. لم تعليم. لم تعليل. لم تعليل. لم كي. لم كي يمشي مع كي. نعم. لم تعليل. نعم. لم الجحود. جحود. وما هي ما هو ضابط لم الجحود؟ ما أقول ما كان. ما كان. ما كان أيوة. أو. أو. ما كان أو. أو كان لا ما كان أو لم يكن. لم يكن بسيط. حتى. وحتى بأي معنى؟ معنى الغاية ومعنى التعليل. نعم. في فاء السببية حسيت الواو المعية. ما هو ضابط فاء السببية؟ فاء السببية نفي، جواب النفي. أن يسبقها طلب. طلب أو ذكرت في الأزل. ما في جواب. الفسابية كسل القصدية كم طول. طلب أو نفي. طيب وما ضابطه؟ سيكوا سنعم فسابية ما ضابطه؟ C'est quoi, yani, ma ma'na fa sababiyya? Comment tu la reconnais? C'est la cause, donc, يعني الضابط أنا ما قبل الفاء سبب لما بعد الفاء. ما قبل الفاء سبب لما بعد الفاء. نعم. ثم. ثم. واو المعية. واو المعية. ما الضابط واو المعية؟ تكوى في الشروط أولاً وهو المعية. أقول أن طول مزيد وأجلسة هكذا على طول. يعني يا يا بعد ساتعامل كم سات. توا أو كي رنت خلاص في المنصوب دايا. نفس شروط فسابية. أن يسبقها كلام برؤية نفي و أو نفي و طلب. طيب ثم ما هو وصفه كما تشوفه كان في كل معنى دو واو المعية؟ أيوة قلنا نصف سبية ما قبل الواو يصاحب ما بعد الواو. ما قبل الواو يصاحب ما بعد الواو. ce qui avant le wow accompagne ce qui après le wow. والآخر أو ما معنى أو؟ إلى أو إلا. نعم. سواء تعليل سواء استثناء. شوف تقرأ أحد تستأذن منه. نعم. وقلنا أن هذه النواصب تنصب بأن منمرة وجوبا أو جوازا. سلك كي جائز سلك كي واجب. كل واجب إلا لم تعلم. تمام. الآن سنخوض الجوازم إن شاء الله تعالى. فقال المصنف جوازم المضارع. جوازم المضارع. قال المصنف الجوازم في المتن الجوازم 18 Jawazim sont 18. Waya lam, wa lamma, wa alam, wa alamma, wa lam al-amr wa dua, wa la fi nahi wa dua, wa in, wa ma, wa man, wa mahma, wa izma, wa ayyu, wa mata, wa ayyana, wa ayna, wa anna, wa haythuma, wa kayfama, wa idha fi shi'r khassa. هنا ذكر 18. قال في الشرح بعد انفراع المصنف رحمه الله تعالى من ذكر النواصب شرع في ذكر الجوازم. Donc là maintenant après qu'il ait fini avec les نواصب, il cite quoi les جوازم. جوازم c'est le جمع de جازم. الجازم c'est celui, c'est le عامل الجازم. وكنا الجازم خاص بالأفعال. فقط يا قد جزم للاسماء والاصل في الجزم في جزم الفعل ان يكون بالسكون وينوب عنه حذف النون في الافعال الخمسه وحذف حرف العله في الفعل المعتل الاخر وهو يجزم اذا سبقه احد الادوات الجازمه نقصوا له اصل الفعل ان يكون مجزوما بماذا اي علامات C'est quoi l'amat jazm, l'asliya, sukun. Ou est-ce qu'il y a nous, on a sukun, c'est quoi qu'il y a en place? Aïwa, mata. Yani, ikhtisar. Elle a fait le khamsa. Naam. Sinon, c'est harf al-illa. On traduit harf al-illa. Aza mata, il y a un fier, mortel l'akhir. À la fin, il y a harf al-illa. الف واو او يا قال وهي الى قسمين دو سورت جوازم ما يجزم فعلا واحدا وهي لم ولما ولم الامر والدعاء ولا النهي في الدعاء وثاني ما يجزم فعلين اثنين وهي الباقي دونك اون ان بروميير فورم دو جازم ان جزم يعمل على فعل واحد الى جيسيونس الفيرب طيب وهي لكتسيتي لم ولما ولم الامر والدعاء ولا النهي والدعاء دوزيام فورم دو جزم ما يعمل على فعلين الى جيسيونس دو فيرب en même temps اولا ما يجزم فعلا واحدا Maintenant, le jawazim n'agit que sur un seul verbe. Qala walan lam. Wa hiya lam harf. Jaz. Nafi wa qalb. Nahu. Qulillahi ta'ala. Lam yalid wa lam yulad. Lam yalid wa lam yulad. Donc là, harf jazm. Wa nafi wa qalb. Ma ma'na hada? C'est harf jazm. نفي تفيد النفي والقلب يعيد الفعل المضارع الى الماضي معنى الماضي نيجاسيون باسي تمام والعكس من لن لا قلب معناه يقلب المعنى يعيد المعنى الى الماضي ساوندر في المضارع مي ساعمل لو سونس او باسي فلم خاص بالفعل المضارع يا با لم دون في الماضي Donc, لم يلد ولم يولد. يلد. ما هو يلد؟ فير مضارع مجزوم بلم وعلامة جزمه السكون. Donc, ça c'est الأول. الثاني قال ولما. لما. تمام؟ لما. وكذلك حرف جزم ونفي وقلب. نفس الاسم على الميم نو كلم نحو قوله تعالى لما يلحقوا بهم لما يلحقوا بهم طيب الان لما على الميم نو كلم لكن ما الفرق بينهما في المعنى ان لما وشيء يتوقع كيف يقال سينشوز قد يتوقع حصوله فيما بعد. ما المعنى هذا؟ كنت دي لما أفعل هذا معنى ما فعلته إلى الآن، تمام؟ ما فعلته إلى الآن، لكن ربما ستكون بهذا العمل بعدين، يعني on traduit par pas encore. En fait. Ça découle lam afhal, maintenant je n'ai pas fait. Ou lam afhal, je n'ai pas encore fait. Aimt, maintenant je suis. Yatawakka husuluhu. Il est possible qu'il se produise par la suite. Ama lam, je n'ai pas fait. Et maintenant, lam afhal. Wala yatawakka husuluhu ba'da hada. On n'attend pas que l'action se produise par la suite. Alors que l'amma, on attend ce que ça se produise par la suite. Mais là, pas encore. Fahimt? On a tambih. Farrik. Beina. L'amma al-jazima. Wa l'amma al-zarfiya. Feinna huma. Laissat asawa. L'amma al-jazima. La tatroul illa l'alfiya al-mudhali'a. وتجزمه لما كي جازمة يعود dans le fil المضارع et le مجزوم ولما ظرفية يعود dans le fil الماضي également et il n'y a pas de travail sur le verbe. فهمت؟ الفرق في المعنى c'est deux jeans différentes. L'un c'est une جازمة, l'autre c'est un ظرف. C'est deux choses différentes. C'est le même love en apparent mais c'est deux sens différents et deux يعرب différentes. كذلك. Donc, lamma yelhaqu bihim, on a takul lamma, ada harf, jazm, wanafi wa kalb, mamni la sukun, la mahalla lahu min al-i'rab. Elle n'a pas de mahal, c'est-à-dire elle n'a pas d'i'rab. Tous les hurufs, c'est comme ça. La mahalla lahu min al-i'rab. La mahalla lahu min al-i'rab. Elle n'a aucun statut grammatical. Tous les hurufs, c'est comme ça. Tu ne dis pas fi mahal al-raf, il n'y a pas de mahal, c'est un harf. Pas d'arabe. Tamam? Yalhaqu hadha fi'l mudhari' majzum bi madha? Bi madha? Ma huwa al-'amil? Bi lam ma. Bi lam ma wa 'alamatu jazmihi madha? Hasf an-nun. Na'am, lanum min al-af'al al-khamsa. Wa huwa al-jam'a al-fa'il. Fahamt? Tamam. الثالث يقال لام الامر et on dit لام الامر والدعاء également. Pourquoi مثلا لو جاء في الدعاء on a pris dans l'usul الدعاء من ماذا وطلب الفعل على وجه الاستعلاء avec un côté de supériorité. Et مثلا dans الدعاء tu demandes à Allah سبحانه وتعالى qui c'est qui est supérieur des deux, c'est Allah سبحانه وتعالى. Donc tu dis pas الامر لله, tu dis الدعاء. On avait dit quoi quand c'est de supérieur mais autre que Allah. مثلا معابك يسمى كما كيف يسمى هذا هذا امر تمر اباك tu ordonnes à ton père. On a le سؤال قلنا سؤال ثم بين المتساويين هذا يسمى التماس. Entre deux choses équivalentes s'appelle التماس. De chose qui est supérieure à toi s'appelle سؤال. Et de la créature au créateur, c'est sa main, doa. Vous voyez, ce n'est pas un homme, c'est doa. La qu'il la forme, c'est un homme. La qu'il nous sommes à doa. Fayakoul, voya allati yutlabu biha el fial. Le homme, c'est la chose, le harf par lequel on attend une action. Nahu, kolillahi ta'ala, liyakdi abel kobla hada. لينفق ذو ساعة لينفق ذو ساعة. Donc là c'est un forme de amr mais qui vient pas qu'à faire l'amr, il vient qu'à faire le mudari'. Comment traduire l'ionfik zuzati? Que dépense celui qui a les capacités. Qu'il dépense. C'est un ordre. Mais là, pour qui? Pour le ra'ib. Et huwa. Ama dans le fir'am, il n'y a pas huwa. C'est tout un mukhatab. Anfiq. Ou anfiqa antuma, yani. Ou anfiqi et anti. Ou anfiqu et antum. Ou anfiqunna et antunna. Tout le temps, c'est mukhatab. Alors que celui-là, tu peux donner un ordre à un ra'ib avec. Tu peux dire, liyazhab, qu'il aille. Et, mais tu peux aussi l'appliquer sur le mukhatab. L'itajlis. Mana ijlis. L'itajlis, mana ijlis. C'est pour ça que les koufiyoun, eux, ils voient que le majoum, c'est ça, en fait. Le amr, c'est ça, en fait. C'est, le lem a été enlevé, et le harf moudori a été enlevé. La salen, pour eux, quand ils disent ijlis, ma mana, l'itajlis. Quand je dis l'itajlis, ça veut dire quoi? Ijlis. Donc eux, les koufiyoun, ils voient que le fi'l amr, il est majoum. En fait, c'est l'itajlis, ils voient. Seulement, on a enlevé le lem, on a enlevé le ta. C'est devenu quoi? Ijlis. Et c'est un takallouf. C'est un takallouf, c'est une surcharge. Donc, le basselou nous dit non, il est memni. C'est pas un fir moudoualia, c'est un fir am, il est memni. Mais le ma'na, c'est le même ma'na, c'est le même sens. C'est pour ça qu'au final, le résultat, il est le même. Le sens, il ne change pas. Ce qui change, c'est l'istilah, l'arabe. Eux, ils vont dire, majzoum, waramat jazmi et sukun. Les basselou vont dire, là, memni, à la sukun. Quand je dis ijlis, mathalan. Aimt? Taïb. Donc là, l'yunfiq, li, ada harf, jazm. Sama aish, lem el am. Lem el am. Memni la kasr. Memni la kasr. La mahal lahu, ni l'arab. Wa yunfiq, firun, muzali'un, majzoumun, bi, lem el am. Wa ramatu jazmihi, el sukun. Wa zou, c'est le fa'il. Attention, la takhrut bayna lam al-am wa lam al-ta'lil. Lam al-ta'lil nasib. Yati fi al-fi'l fi akhir al-fi'l fatha. Aw ma yanubu an al-fatha. C'est pas les mêmes. Ils ont la même apparence mais c'est pas le même sens, c'est pas le même harf. Lam al-ta'lil c'est harf jar. Et le ja et le nasib c'est quoi? C'est al-munmara. La lam al-am c'est un jazim. Bi nafsi. La, c'est un harf jazm. Il y a jamais le film, il n'y a pas de takdir, il n'y a pas de un ou il n'y a pas de truc. C'est lui-même qui travaille. Ah, voilà. Plutôt les deux premiers qu'on a pris déjà. Là, c'est le troisième, celui-là. Qala, wa ya'ti li du'a, indama yakunu li talab min Allah. Nahuku lillahi ta'ala, liyakdi alayna rabbuk. Liyakdi alayna rabbuk. Naam. Donc là, liyakdi alayna rabbuk, que ton Seigneur nous achève. فهذا الان يسمى دعاء ليس امر ما هو امر والدعاء الان لماذا ومن المخلوق للخالق فتكون ماذا في الاعراب لم الدعاء منوش لا لم الدعاء dans ce arabe là tu dis plus l'amr c'est le même harf لكن تادبا وتعظيما لله لا تكون امر فهمت هذا طيب ويقضي ما يعرب يقضي فير مضالع مجزوم بلم الدعاء وعلامة جزمه حصف علا وهو الياء والكسرة كتولا لا دلالة على الياء المحذوفة c'est une preuve que le harf qui est enlevé c'est un ya تمام à la base c'est là la kasra qui est ici c'est pour te dire que ce qui est enlevé c'est un ya c'est tout c'est pas un aramat de l'arabe c'est juste un indice ou plutôt une preuve طيب ورابع لا الناهية لا الناهية contradiction وهي التي يطلب بها ترك الفعل ولا فقد وصول الفعل par laquelle tu désires un délaissement une interdiction نحق لله تعالى لا تحزن لا تحزن فهنا لا ايش تقول تقول لا الناهية جازمة مبني على ماذا؟ لا المبني لك ولا السكن لا محل له من الإعراب تمام؟ وتحزن فير مضارع مجزوم بلا النهي وعلامة جزمه As-sukun. Et là, c'est le même tawsil que le même amr. Quand c'est l'illah, la yukal l'ennahi. Anta la tanahi illah. Tu ne dis pas à Allah de faire des choses. Mais c'est un dua. Tamam? Yusama ish la li dua. C'est un takul. Rabbana la tu'akhizna. La tu'akhizna. Amt? Au Seigneur, ne nous reprend pas pour ce que nous avons fait. Par erreur. Fahuna, takul. La للدعاء مبني على السكون تمام لا محل له من الاعراب و تؤاخذنا تؤاخذ فير مضارع مجزوم باللا وعلامة جزمه السكون هذا فهمت هذا donc là ce sont les quatre جوازم qu'on a appris التي تجزم فعلا واحدا تعمل على فعل واحد فقط. Dans la phrase, elle ne travaille que sur un seul verbe. وَالَّتِي تَجْمْ فِيَعْلَيْنِ اثْنَيْنِ سَنَخُذُهَا غَدًا إِنْشَاللَّهِ. Elles agissent sur deux verbes. Un qui vient, et un qui vient dans un jawab derrière. كَاِنْ وَخَوَاتِهَا إِنْ تَكُمْ أَكُمْ. Si tu te lèves, je me lève. فَاِنْ جَزَمَتْ تَكُمْ وَأَكُمْ. Les deux verbes sont majzoum par quoi? Un seul harf qui est in. غَدًا est tafsil, Inch'Allah. Même tafsil غَدًا. اليوم أخذنا الجوازم ذكرنا ما هي وأخذنا أربعة منها ونبقي لكات كي تخضي في أصل الفعل وهي لم ولما ولم الأمر ولا الناهية تنبيه dans le متن l'auteur il a dit لم ولما وألم وألما في الحقيقة ألم ونفس لم وألما هي نفس لما إنما دخل عليها حبزة الاستفهام. C'est tout. C'est le même. En fait, c'est pas les... Lui, les différenciés, c'est les mêmes. Quand je te dis « Lam tafalahada », tu n'as pas fait cette chose. Et je te dis « Lam tafalahada », tu n'as pas fait telle chose, c'est une question. Donc là, le hamza, en vrai, c'est un harf qui est à part. « Laysa min al-jawazim »« Lakinuwa ma'akufiyin ja'aluha harfan mustaqillan » Fahimta hada ? Taïb. Faila huna, walhamdulillah rabbil alamin.